முடியும். உங்கள் மனதை எவ்வளவு புண்படுத்திவிட்டேன். புண்படுத்தவில்லை சாந்தா, புண்படுத்தவில்லை. என்னை நீ பண்படுத்திவிட்டாய். என்ன இருந்தாலும் நான் நடந்து கொண்டது தவறுதோ? உன் நடவடிக்கைகளால் நான் கற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம். குடும்ப பண்பாடு, வாழ்க்கை பண்பாடு, அறிவு பண்பாடு. எங்கே நீ ஒரு ஆனந்த பண்பாடு, பண்பாடு கிடையே பண்பாடு. அழகு சிரிக்கின்றது, ஆசை துடிக்கின்றது, அழக நினைக்கின்றது, பக்கம் வருகின்றது, பக்கம் வருகின்றது, வெட்கம் தடுக்கின்றது, காதல் கனிகின்றது, கையில் விழுகின்றது. வருகின்றது ஆசை துடிக்கின்றது.